கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. அடி மானே மானே உன்னத்தானே எண்ணின் நானும் நாளும் தவித்தேனே. அடி மானே மானே உன்னத்தானே எண்ணின் நானும் நாளும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது. மாமா மாமா உன்னத்தானே என்னி நானும் நாளும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடி மானே ஒன்னதேனம் பாடும். தஞ்சி மடி பொங்கர வேட்டி துணியும் இந்த மாமன் கதைய தினம் பேசும். பொள்ளாச்சி சந்தையில கொண்டாந்த சேலையில சாயம் இன்னும் விட்டு போகல. வண்ணாரி அடி மானே மானே உன்னத்தானே எண்ணின் நான்.